மாறம் புளிய மாறம் ஆல மாறம் வரச மாறம் ஊரை விட்டு போக போறேன் கேட்டுக்கோ. அத்தங்கார தெப்ப கூளம் குளிக்க வாரும் செங்கவாதம் ஊரை விட்டு போக போறேன் கேட்டுக்கோ. பஞ்சால சங்கு சத்தம் கேட்காத தூரம் போறேன், ஊரை சுத்தும் குருவி பார்க்காத தூரம் போறேன். காந்தி சட்ட ஒட்டு கெட்டு போக போறேன் ஊரை விட்டு. காந்தி சட்ட ஒட்டு கெட்டு போக போறான் ஊரை விட்டு. வெப்பம் மாறும் புளிய மாறும் ஆல மாறும் வரச மாறும் ஊரை விட்டு போக போறேன் கேட்டுக்கோ. ஏ ஆத்தங்கார தெப்ப கூடம் குளிக்க வரும் செங்கமலம் ஊரை விட்டு போக போறேன் கேட்டுக்கோ. காலையில் எழுந்திருச்சு சிலம்ப காத்துல சுழட்டுவேங்க, சுத்தம் சிலம்பு பட்டு கொஞ்சம் காயம் பட்டா நான் பிறந்த மண் எடுத்து பூசுவேனுங்க. பல நாள் ஆசை நினைவாச்சு, பெத்தவர் மனசு குளிர்ந்தாச்சு. புல்லட் வண்டி மேல ராக்கெட் வேகத்துல பந்தாவ சீருக்கிட்டு போக போறேங்க. அரசாமி பவனி சாலையில போனா பண்டையாறு போடும் கலர் கலர் தாவணிய பார்த்துட்டா போதுண்டா சாமியோட பவனி கைய கட்டி நிற்குண்டா. வெப்பம் மாறம் புளிய மாறம் ஆல மாறம் வரச மாறம் வெப்பம் மாறம் புளிய மாறம் ஆல மாறம் வரச மாறம் ஊரை விட்டு போக போறேன் கேட்டுக்கோ. அத்தங்கார தெப்ப கூளம் குளிக்க வரும் செங்கமலம் ஊரை விட்டு போக போறேன் கேட்டுக்கோ. கந்து வட்டி வாங்கி சொரண்டுறவன், கோழி திருடுறவன், ஆட்ட அமுக்குறவன், ஆறு மாசம் டைமுக்குள்ள திருந்திக்குங்க. வெப்பாட்டி வச்சா உதைப்பேங்க, பெத்த வளர்த்திட்டுனா மிதிப்பேங்க. கோலி கில்லி தண்ட ஆடும் பசங்க கண்டா கூட்டத்தில் கொண்டாட்டமா சேர்ந்துக்குவேங்க. குட்டுப்பட்ட நீயும் குத்த உணர்ந்து புட்டா சத்தியமா எனக்கு வேறொன்னு வேணாண்டா. மாறம் புளிய மாறம் ஆல மாறம் அரச மாறம் ஊற விட்டு போக போற கேட்டுக்கோ. அத்தங்கார தெப்ப கோடம் குளிக்க வரும் செங்க மாறம் ஊற விட்டு பஞ்சால சங்கு சத்தம் கேட்காத தூரம் போறேன், ஊர சுத்தும் குருவி பார்க்காத தூரம் போறேன். காக்கி சட்ட ஒட்டு கெட்டு போக போறேன் ஊரை விட்டு. காக்கி சட்ட ஒட்டு கெட்டு போக போறான் ஊரை விட்டு. துந்து நானா துந்து நானா துந்து நானா துந்து நானா துந்து நானா துந்து நானா dum dum na na dum dum na na dum dum na na dum dum na na dum dum na na.